ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோநித்யமச்சிதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ரீகசிந்தோஃ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கே யுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ் சமகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகி வாஹா பக்தாந் ஹிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். திருவழிதினோடு என்றும் தென்குருகூர் என்றும் மறுவினைய வன்பொருளர் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிதேன் எந்த சரோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுஜமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீராறு சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகேர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்த தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்குணமுனிர் தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேதரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் செய்து அப்படின்னு ஒரு அழகான திருவாய்மொழி. எம்பெருமானே, உன்னுடைய தாமரை கண்களால் நீ நோக்கி அருள வேணும். உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலைக்கு நீ ஆபரணமாக அனுக்கிரகம் செய்ய வேணும். எம்பெருமானே, நீ கண் விழித்து உன் தாமர மங்கையும் நீயும் வீட்டிருந்து சேவை தர வேணும். இப்படியெல்லாம் ஆசைப்படுறார். திருப்புளிங்குடியில இருக்கக்கூடிய எம்பெருமான், சயன திருக்கோலத்தில் இருக்கிற எம்பெருமான் அந்த எம்பெருமானை பார்த்து நீ வீட்டிலிருந்த திருக்கோலத்துல எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்பட்டு கேட்கிறாருன்னா ஆழ்வாருடைய பாவம் எப்படி இருக்கும் பார்க்கணும். பொதுவாக பெருமானை போனோம், சேவிச்சோம், வந்தோம் அப்படின்னு இல்லாமல் எம்பெருமானை நீ ஏன் கண் விழித்து பார்க்கவில்லை அப்படின்னு கேட்கிற, நீ ஏன் உன் திருவடியை எனக்கு அருளவில்லை, நீ இடங்கொள் மூ உலகும் தொழ இருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே, எல்லா லோகமும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படணும், எல்லாரும் சேவிக்கும்படியாக நீ வீட்டிலிருந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கணும், அப்பொழுது உன் தாமரை மங்கையும் நீயும் பிராட்டியோட கூட. அது மட்டும் இல்லாமல் இப்படி சயன திருக்கோலத்திலே படுத்துட்டு இருந்தா உடம்பு வரிக்காதான் அவர் கேள்வி கேட்கிறார். உன்னுடைய திருவுடம்பு திருமேனி நோகாதா, கிடந்த நாள் கிடந்தா எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அசை எம்பெருமானை எத்தனை வருஷமா படுத்துட்டு இருக்க, நாங்களாம் வரோம் போறோம், ஆனா எத்தனை வருஷமாக நீ சயன திருக்கோலத்தில் இருக்கிறாய், அதனால கொஞ்சம் வீட்டிலிருந்து சேவை சாதிக்க வேணும். இப்படியெல்லாம் ஆழ்வார் அழகாக பார்க்கிறார். அப்போ கேட்கிறார், பிரார்த்திக்கிறார். இதுக்கப்புறம் என்ன பிரார்த்திக்க போறார் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கே இருக்கு. இவ்வளவுதானா, இன்னும் ஏதாவது பிரார்த்திக்க போறாரா? இவ்வளவுதாங்கிறது கிடையாது. ஆழ்வார் ஆசையை பார்த்தா முடிவு இல்லாமல் போயிருக்கும். அப்ப நாலாவது பாசுரத்தில் ஆழ்வாருடைய அடுத்த பிரார்த்தனை, புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னையாழ்வாய் எனக்கருளி நளிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்ற ஆர்ப்பா பளிங்கு நீர்முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே. எம்பெருமானே நீ வீற்றிருக்க வேணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நீ காணவாராயே, எல்லாரும் உம்மை சேவிக்கும்படியாக நீ நடந்து வர வேணும், உன்னுடைய நடை அழகி நாங்கள் நாங்கள் பார்க்க வேணும். அதான் சாக்ஷாத் சுவாமி சொல்றார், கீழ்பாட்டிலே திவ்ய ஆசிகியை காண வேணும் என்றவர் இப்பாட்டிலே மத்த மாதங்க காமினம் என்னும்படியான நடையழகை காண வேணும் என்கிறார் என்று சங்கதி அப்படின்ற ஒவ்வொரு பாட்டிலும் ஒன்னு பிரார்த்திச்சுன்னு வர, இந்த பாட்டிலே நீ நடந்து வரணும், இப்படி இந்த மாரிமலை உழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்ததை மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூவன்னா என் கோயில் நின்றுங்க இங்கனே போந்தருளின் நடையழகை பார்க்கணும்னு ஆசைப்படாதவா யார்? நாச்சியார் ஆசைப்பட்டார், எல்லா ஆழ்வாருமே ஆசைப்படுகிறார்கள். மத்தம் அதங்க காமினம்னு ஒன்னு எடுக்கிறார் இல்லையா, என்னன்னா தசரதருக்கு ரொம்ப ஆசையா ஸ்ரீராமனுடைய நடையழகை பார்க்கணும் அப்படின்னு, அதனால தசரதர் என்ன வா போகுவா இன்னம் வந்து ஒரு கால் கண்டுபோ அப்படிங்கிற வா அப்படின்னு தசரதர் மாடியில இருப்பார், அங்கிருந்து பார்த்துட்டு இருப்பார். பெருமாள் ஸ்ரீராமன் அவருடைய பவனத்திலிருந்து நடந்து வருவார் தசரதர் இருக்கிற இடத்துக்கு. இப்போ தசரத பவனம்னு ஒண்ணு, அப்புறம் கௌசல்யா பவனம்னு ஒண்ணு, கைகேயி பவனம்னு ஒண்ணு, இப்படி தனித்தனி பவனம் இருக்கு. நம்ம ஆங்கல்ல தனித்தனி ரூம் இருக்கும், அது அரண்மனை ஆனப்படினால தனித்தனி பவனமே இருக்கு அவளுக்கு, பவனம் அப்புறம் அவர்களுக்கான வேலைக்காரர்கள் எல்லாருமே உண்டு. கௌசல்யனுடைய பவனத்துல பெருமாள் இருக்கார் ராமன். அப்ப தசரதர் கூட்டு அனுப்புவாராம் வா அப்படின்னு, உடனே ராமன் வந்து சேவிச்சு அப்பாவோட கொஞ்சம் இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அனுகிரகங்கள்லாம் வாங்கிட்டு என்ன காரியங்கள்லாம் கேட்டுட்டு திரும்பி போனப்ப மறுபடியும் திரும்பி வா, ஏன்னா நீ வரும்போது வரும் அழகை பார்க்க வேணும், போகும்போது போற அழகை பார்க்க வேணும், மறுபடியும் நீ வந்தியானா வரும் அழகை பார்க்க வேணும். இது தசரதருக்கு ஆசை, ராவனுக்கு தான் அதை அப்பதான் கூட்டிய மறுபடியும் எதுக்கு கூப்பிடறேன்னு கேட்க மாட்டார், ஏன்னா பிதா கூப்பிடுறாங்கிறபடினால உடனே நடந்து வருவார். அந்த எம்பெருமானுடைய நடை அழகை பார்த்து பார்த்து பார்த்தே தசரதருக்கு வயசு குறைஞ்சு போயிட்டான். இன்னும் இன்னும் பவாமி திருஷ்டுவேவ புனர் யுவாவ யுவேவ பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவ அப்படின்னு, அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதம் ஆவ்ரஜந்தம், தேவகுமாரன் மாதிரி இருக்கானேப்பா, ஏதோ மனுஷ குழந்தை மாதிரி தெரியலையே. அகம் புனர் தேவகுமார ரூபம், இந்த தேவலோகத்திலே வந்திருக்காங்க, அலங்கிருதம் எத்தனை அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு சுவாபாவிகமான சௌந்தரியத்துக்கு மேல அலங்காரத்தினாலே வரக்கூடிய சௌந்தரியம், தம் சுதம் ஆவ் ரஜந்தம் அவன் நடக்கிற அழகு, அவன் திரும்பி போற அழகு, அதுல இருக்கக்கூடிய காம்பீரியம், அதே சமயம் அதுல இருக்கக்கூடிய ஒரு வினயம், இது எல்லாமே கலந்திருக்கே. அப்ப இத பார்த்து பார்த்து எனக்கு இன்னும் வயசு குறைஞ்சிட்டு இருக்குங்கிற அவ்வளவு சந்தோஷம். அந்த மாதிரியாக எம்பெருமானே திருப்புளிங்குடி கிடந்த பெருமானே நீ காணவாராயே, நாங்கள் பார்க்கும்படியாக நீ வர வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அப்படின்னா பெருமாள்னா பல திவ்ய தேசங்கள்ல பல விதமா பெருமாள் சேவை சாதிக்கிறார். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாய். எம்பெருமானே என்னை ஆழ்வதற்காக, என் மனசை ஆழ்வதற்காக திருப்புளிங்குடியிலே கிடந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறேன், திரு வரகுணமங்கை என்கிற திவ்ய தேசத்திலே வீற்றிருந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறேன், ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற திவ்ய தேசத்திலே நீர் வரகுணம் நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறீர், இப்படி பல விதமாக சேவை சாதித்து தெளிந்த என் சிந்தை அகம் அப்படின்னு ரொம்ப தெளிந்துதான என் மனசிலே நீர் வீற்றிருக்கிறீர், இந்த அகம் கழியாதே என் மனசை உள்ளே விட்டு வெளியில போகாமல் என்னை ஆண்டு கொண்டு என் மனசுக்குள்ளேயே இருக்க வேணும் என்பதற்காக இப்படி பல திவ்யதேசங்களிலும் பல விதமாக சேவை சாதித்தருளும் எம்பெருமானே எனக்கு இது போராது, எனக்கு அருளி, எனக்கு இன்னும் நீர் அருள் செய்ய வேணும், நீ அருள் செய்யும் போது எப்படின்னு கேட்டாங்க. காண வாராயே, நீ நடந்து அருள வேணும். வீற்றிருந்தால் போறாது, கிடந்திருந்தால் போறாது, நடக்க வேணும். உன் அடையழகை நாம் பார்க்க வேணும். பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப, நீ நடக்கும்போது உன்னுடைய திருமேனி அப்படியே மேகம் நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த திருமேனி நடுவுல இருக்கக்கூடிய கனிவாய் இருக்கே, அது மேகத்து நடுவுல பவளம் வச்ச மாதிரியாக இருக்கும். நாங்கள் உன்னை சேவிக்க, எங்களை பார்ப்பதற்காக நீ நடந்து வருகிறாய் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உன் முகத்திலே இருக்க, அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக உன்னுடைய திருப்பவள வாய்கள் எல்லாம் மெதுவாக திறக்க, அப்போ அந்த பவளத்தினுடைய ஒரு ஒளி இருக்கே பிரகாசம், அது ஆச்சரியமா சேவையாகுமா? அப்படி சேவையாகும்படியாக, நாங்கள் செவிக்கும்படியாக நீ வரவேணும் எம்பெருமானே. அது மட்டுமல்ல, நலிந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப, லோகம் மொத்தம் இதை பார்த்து ஆச்சரியப்படலாம். என்ன எம்பெருமான் ஆழ்வாருக்காக நடந்து வருகிறானே அப்படின்னு உன்னுடைய கல்யாண குணத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி நீ லோகம் மூன்றும் வியப்ப சந்தோஷப்படும்படியாக. நாங்கள் கூத்தாடி நின்று ஆர்ப்ப, அப்படி நீ நடந்து அழக்கூடிய அழகை பார்த்து நாங்கள் அப்படியே நிற்க கூடாது. நாங்கள் கூத்தாடணும், நாங்கள் ஆர்க்க வேணும், சப்தங்கள் எல்லாம் இட வேணும். எம்பெருமான் ஆச்சரியமாக ஒய்யாளி நடை நடந்து வருகிறான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் மனசு கூத்தாடும். அந்த நடை அழகை பார்த்து சீரங்கத்திலே வையாளி நடை எப்படின்னா மனசு கூத்தாடும் இல்லையா, அந்த மாதிரியாக நீ நடந்து எழுந்தருளுகிற அழகை கண்ட ஹர்ஷ பிரகாசத்தாலே நர்த்தனம் பண்ணி நாங்கள் ஆரவாரம் பண்ணும்படியாக சாட்சாத்தம் விசாரிக்கிறோம். நாங்க ஆரவாரம் பண்ணணும், சப்தம் போடணும். எம்பெருமான் எழுந்தருளான ஹா ஹா ஹான்னு சப்தம் போடணும். என்ன சேவை, என்ன அழகு, என்ன அழகு அப்படின்னு சொல்லணும். எங்க மனசு அப்படியே கூத்தாடணும், நாங்க உடம்போடையே கூத்தாடணும். எம்பெருமான் அப்படி அழகாக வையாளி நடையில பெருமாள் எழும்போது எம்பெருமானோட கூடவே வையாளி நடை போட்டு கொண்டு போவா. சில பேர் எல்லாம் வேடிக்கையா இருக்கும், ஏழை பண்றா மாத்திரம் இல்லை, இன்னும் சில பேர் கையை கூப்பிண்டே அதே மாதிரியே குதிச்சிருந்து ஆனந்தமாக போய் கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி உன்னோடு கூட நாங்களும் கூத்தாடி நாங்களும் ஆரவாரப்பட அந்த ஒரு அழகான ஒரு காட்சி, அந்த அனுகிரகத்தை பண்ணினால் எங்களுக்கு பரம அனுகிரகமாக இருக்கும், அதை எனக்கு அருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இதுல நீ காணவாராயேங்கிறது தான் முக்கியம். அதை எப்படி காணவாராய் அப்படிங்கறத சொல்றாருங்கிறது தான் அழகா. இதுக்கு முதல்ல முதல் வரியில புலுங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று அப்படின்னு பல திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் பல விதமா சேவை சாதிக்கிறார் அப்படிங்கறத சொல்ற. அதனால எல்லா சேவையும் நமக்கு கிடைக்கிறது. உண்மையில பார்த்தா எம்பெருமானுடைய நடை அழகும் நமக்கு கிடைக்கிறது. அதனால்தானே கோயில்ல உற்சவர் மூலவர் வச்சிருக்காங்க. உற்சவர் மூலவர் அப்படின்னா நாம போய் சேவிக்கிறோம் அந்த பெருமானை. மூலவரை நாம போய் சேவிச்சாதான் அழகு, உற்சவர் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தாதான் அழகு. இது நமக்கே நல்லா தெரியும். என்னதான் உற்சவம் நம்ம இடத்துக்கு வந்தாலும் கோயில் போய் ரங்கநாதனுடைய பள்ளிக்குண்ட பெருமானுடைய திருக்கோலமோ இல்ல வேற திருவேங்கடமுடையான் இல்ல காஞ்சிபுரம் வரதராஜ பெருமான் மூலஸ்தானத்துல போய் மூலவர் சேவிச்சா இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தனி, அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது தனி. அதே சமயம் உற்சவர் நமக்காக வெளியில எழுந்திருடும் போது அந்த உற்சவரோடு கூட உற்சவத்தை நாம் அனுபவிக்கணும். அவருடைய உற்சவம் அது உண்மையிலேயே நமக்கு உற்சவமா இருக்கு. ஏன்னா மனசுக்குள்ள அப்படி சந்தோஷமா இருக்கு. இப்படி ரெண்டுமா பெருமாள் சேவை சாதிக்கிறார், மூலவராகவும் உற்சவராகவும். அதை காமிக்கிற மாதிரி இருக்கு இந்த பாசுரம் இருக்கு. இதுல பலவிதமா பெருமாள் நமக்காக சேவை சாதிக்கிறாங்கிறது தான் முதல் வரையில. புளிங்குடி கிடந்து வடகணம் அங்கே இருந்து வைகுண்டத்துள் நின்று அப்படின்னு மூணு திவ்ய தேசத்துல மூணு பிரகாரமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றமே. நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான்னு பலவிதமா பெருமாள் நடந்தான்ங்கிறதும் உண்டு. பலவிதமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். நான்கு இடத்தும் நின்றான், இறந்தான், கிடந்தான், நடந்தான், நாலு இடம் சொல்றார் முதலாளர்கள் என்றால் கெடுமாம் இடர் அப்படின்னு. அதை நம்ம நினைச்சுட்டு இருந்தா போறோம். இந்த ஊர்ல நின்றுட்டு இருக்கான், இந்த ஊர்ல வீட்டுல இருந்து இருக்கான், இந்த ஊர்ல கடந்த திருக்குளத்துல இருக்கான் அப்படின்னா அதை நம்ம அனுசந்தானம் பண்ணாலே போதும். வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் திருவேங்கடத்துல நின்ற திருக்கோலம், விண்ணகரம் திருவிண்ணகர் அதுல இருந்தான், வெக்காலே கிடந்தான், அதுக்கப்புறம் பூங்கோவல் நகர் அப்படின்னு இருக்கக்கூடிய திருக்கோவலூர்ல எம்பெருமான் நடந்த திருக்கோலம், ஏன்னா உலகளந்த பெருமானா அங்க இருக்கிற அப்படின்னாலே, அதனால நடந்த திருக்கோலம். இப்படி நான்கு இடத்திலும் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் அப்படின்னு பெருமாள் அங்க அனுபவிக்கிறது இல்லையா. அந்த மாதிரியாக இன்னும் பல இடங்கள்ல இந்த ஆழ்வாரே சொல்ற, நின்ற திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலங்கள்லாம் பல இடத்துல சொல்றாரு. அந்த மாதிரியா இப்பவும் அனுசந்தானம். இப்ப எதுக்காக அனுசந்தானம் கேட்டா, எங்களுக்காக, என்னை ஆழ்வாய், என்னை ஆள வேணும் என்பதற்காக, என்னை அடிமை கொண்டருள வேணும் என்பதற்காக, நாங்கள் எங்களுடைய மனசை உன்னிடம் அர்ப்பித்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல இடத்துல பல விதமாக பெருமாள் சேவை சாதிக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்க, ஒண்ணு சேவிச்சா போறோம் விட்டுரும் நம்ம. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர்கிட்டயும் ரொம்ப ஈடுபாடு அப்படிங்கிறது நாளாக நாளாக குறையும். ஆனா பல இடத்துல பல விதமா பெருமாள் சேவை சாதிக்கிறபடினால்தானே மாஞ்சி மாஞ்சி சேவிச்சுட்டு இருக்கோம் நாம்பளும். அதனால புடிங்குடி கிடந்து வரகுணம் அங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று என்னையா அழ்வாய், என்னை ஆள்கின்ற பெருமானே, இதை உதாரணமா சொல்றார். இப்படியெல்லாம் நீ என்னை ஆண்டு கொண்டாயே, அதே மாதிரியாக இன்னும் ஒன்னு செய் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாய், தெளிந்ததான என்னுடைய மனசிலே அகம் உள்ளே கழியாதே, விட்டு போகாதே, தெளிந்ததான என் மனசிலே உள்ளே விட்டு போகாதே என்னை ஆளக்கூடிய எம்பெருமானே. ஏன்னா இப்படியெல்லாம் வெளியில பெருமாள் இருந்தா கூட மனசுல பெருமாள் இருக்கானா, மனசு தெளிஞ்சு இருந்தாதான் மனசுக்குள்ள பெருமாள் இருப்ப. தெளிஞ்சு மனசு கலக்கமா இருந்து நிச்சுக்கோங்க, பெருமாள் மனசுக்குள்ள இருக்க மாட்டார். சுத்தமான ஜலம், சுத்தமான ஜலத்துல கரையில இருக்கக்கூடிய மரங்கள்லாம் சுத்தமான ஜலத்துல பிரதிபிம்பம் தெரியும். ஜலம் கலங்கிருந்துச்சுக்கோங்க, கரையில இருக்க மரம் தெரியாது. அதனால பெருமாள் கிட்ட சேவிக்கும் போது சுத்தமான மனசோட போனா அந்த பெருமாளுடைய பிம்பம் பிரதிபிம்பமாக நம்ம மனசுக்குள்ள அப்படியே வந்துடும். அப்போ சுவாமி தேசிகன் இதை வந்து பகவத்யான சோபானத்தர் சொல்ற அப்படின்னு, சுத்தமான என்னுடைய மனசுல உன்னுடைய பிரதிபிம்பம் விழுகிறதுங்கிற ரங்கநாதன் கிட்ட. அந்த மாதிரியா தெளிந்த என் சிந்தை, எம்பெருமானே என்னுடைய மனசு இப்பதான் தெளிஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ள கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்துள்ளேன்னு முன்னாடி சொன்ன மாதிரியாக நீ உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை காண்பித்து அருள்னபடியினாலே, அது மட்டும் இல்லாமல் நீயே நானாக உன்னுடைய சேஷத்துவ அனுபவத்தை எனக்கு கொடுத்தபடினாலே, அந்த அனுசந்தானங்கள்லாம் பண்ணி பண்ணி பண்ணி என் மனசு இப்ப தெளிஞ்சதா இருக்கு, இப்ப நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா. தெளிந்த என் சிந்தை, நான் அனர்கன் என்று அகலாதேன், கண்கள் சிவந்திலே சுவாத்ம யாதாத்மியத்தை கண்டு தேறினவனான என்னுடைய ஹிருதய அந்த பிரவேசத்தை கழியாதே, விட்டு போகாதே, என்னை அடிமை கொண்டு அருளுகிறவனேன்னு சாக்ஷா சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிறான். கண்கள் சிறந்தெல்லாம் அனுபவிச்சேன் இல்லையா, உன்னையே நினைச்சு மனசுக்குள்ள உன்னை தவிர வேறு எதுவுமே கிடையாது, உன்னுடைய சேஷத்துவ அனுசந்தானமே பண்ணிட்டு இப்படியே இருக்கக்கூடிய என் மனசு தான் தெளிந்த மனசு. இந்த தெளிந்த என் மனசை விட்டு நீ வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திவ்ய தேசங்கள்லாம் வெளியில இருக்கா. பெருமாள்லாம் வெளியில திவ்ய தேசங்கள்ல பெருமாள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக தானா, அதுதான் லட்சியம். வெளியில இருக்கிறது ரெண்டாம் பட்சம் தான், ஆசிரியர்களுடைய மனசுக்குள்ள இருக்கணும், வாசம் வரணும் அப்படின்னு தான் பெருமாள் நினைக்கிறான். அதனால ஆழ்வார்கள் இதை பல இடத்துல சொல்றான். இளங்கோயில் அப்படின்லாம் சொல்றான், இளங்க பாலாலயம் அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் எம்பெருமானுடைய ஆலயம்னு ஒண்ணு. பாலாலயம்னா சம்பரோக்ஷணம் பண்றதுக்கு முன்னாடி பெருமாள் ஒரு இடத்துல இடம் பண்ணியிருப்பான், அதுக்கு பாலாலயம் பேர். சம்பரோக்ஷணம் பண்ணியாச்சுன்னா கோயிலுக்கு பெருமாள் வந்துருவான். அந்த மாதிரியாக வெளியில இருக்க பெருமாள் பாலாலயம் மாதிரி, நம்ம மனசுக்குள்ள இருக்க பெருமாள் தான் உண்மையான ஆலயத்துல இருக்க மாதிரியாக. அப்படியாக தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாய், அப்படி என்னை ஆளக்கூடிய எம்பெருமானே எனக்கு அருளியே, எனக்கு இன்னொரு அருள் பண்ணணும், இது போராது, எனக்கு அருளி நீ காணவாராய், எனக்கு இன்னொரு அனுகிரகம் பண்ணணும்பா, இப்படி போலே இன்னமும் எனக்காக கிருபை பண்ணி அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். இது போற இதே மாதிரி கிருபை பண்ணு அப்படின்னு பிள்ளாம் கூட அழகா சாதிக்கிறா பாருங்க. உன்னுடைய காருண்யத்தினாலே எனக்காக புழுங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்தில் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை அடிமை கொண்டு அருளினா போலே இன்னமும் உன்னுடைய பரமகாருண்யத்தினாலே சோதிவாய் திறந்து அப்படின்னு அடுத்து ஆரம்பிக்கிறார். நீ இப்ப இதுவரை அனுகிரகம் பண்ணியிருக்க, நீ இப்ப இந்த ஊர்ல எல்லாம் வந்து இருக்கியோ, அந்த ஊர்ல வந்து இருந்து என் மனசுலே வந்து இருக்கிறாயோ, அப்ப எனக்கு அருள் செய்திருக்கிறாய், அப்ப மறுபடியும் எனக்கு அருளி அப்படின்னு ஏன் சொல்ற, எம்பெருமான் இப்பவே அருள் தானே செய்திருக்கான்னா இன்னமும் அருள் செய்ய வேணும் அப்படிங்கிற அடிமை கொண்டிருந்தா போலே இன்னமும் அப்படின்னு இன்னொரு அருளும் எனக்கு பண்ண வேணும் அப்படின்னா, இந்த பிள்ளான் ஸ்ரீ சுக்கில் அழகா பார்த்தா, முதல்ல உன்னுடைய காருண்யத்தினாலே அப்படின்னு ஆரம்பிக்கும். உன்னுடைய காருண்யத்தினால்தான் புளிக்குடி திருப்புளிங்குடியில கிடந்த திருக்கோலம், வீட்டில் திருக்கோலம், நின்ற திருக்கோலம், பல விதமா சேவை சாதிக்கிறாய் எம்பெருமானே. ஆனா இந்த காருண்யம் போராது, உன்னுடைய பரம காருண்யத்தினாலே நடக்க ஆரம்பிக்கிறேன். உன்னுடைய காருண்யத்தினால் இப்படி அனுகிரகம் பண்ண மாதிரி உன்னுடைய பரம காருண்யத்தினாலே உன்னுடைய நடை அழகை நாங்கள் சேவிக்கும்படி அனுகிரகம் பண்ண வேணும் அப்படிங்கிறது விவக்ஷதம். அதுதான் எனக்கு அருளி அப்படின்னு இன்னமும் எனக்காக இன்னமும் அதிசயமான கிருபை எல்லாம் பண்ணி, நலிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப. நீ நடந்து வரவில்லையா, வரும்போது உலகம் மூன்றுடன் வியப்ப, லோகத்துல எல்லாரும் ஆச்சரியப்படணும், இப்படி பெருமாள் நடந்து வராரு, ஆழ்வாருக்காக பெருமாள் இப்படி நடந்து வராரு அப்படின்னு. நலிர்ந்த சீர், சீர்னா கல்யாண குணங்கள், நலிருந்தான குளிர்ந்தான்னு அர்த்தம். அதாவது அந்த கல்யாண குணங்களை நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க மனசு அப்படியே குளிரணும். மூலவர் சேவிக்கும் போது நமக்காக புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து அப்படின்னு நினைக்கணும். உற்சவர் சேவிக்கும் போது நமக்காக பெருமாள் இப்படி வாகனங்கள்லாம் எழுந்தருளுகிறானே, திருவீதிகள்லாம் எழுந்தருளுகிறானே அப்படின்னு நினைக்கணும். அப்போ அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும் அப்படின்னு நலிந்த சீர் வியப்பங்கிறது அர்த்தம். அந்த கல்யாண குணங்களை எல்லாம், ஔதாரியம், வாத்சல்யம், சௌசீல்யம் எல்லாம் தெரியும் எம்பெருமானுடைய புறப்பாட்டில். ஏன்னா சௌசீல்யம்னா நம்மளோட கலந்து பழகனாமதி ஜனங்களுக்கு நடுவில் பெருமாள் இருப்பா. அப்ப பார்த்தா இங்க பெருமாள் எங்கேயோ இருக்கா, பத்தடி தள்ளி ஜனங்கள்லாம் இருக்கா சேவிக்கிறா அப்படிங்கிறது மூலவர் சேவை, மூலஸ்தானத்தை கிட்டே போக முடியாது. ஆனால் இங்கே பக்கத்திலே ஒருத்தர் கொடை போட்டுன்னு இருக்கா, பக்கத்திலே ஒருத்தர் விசிறி விசின்னு இருக்கா, பக்கத்திலே ஒருத்தர் சாம்பரம் போட்டுருக்கா, பக்கத்திலே ஒருத்தர் ஏழை பண்ணி கொண்டிருக்கா, நாலு பேர், அஞ்சு பேர், எட்டு பேர், பத்து பேர் ஏழை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் எல்லாரும் பக்கத்துல கூடி சுத்தின் இருக்கச்சே நடுவுல பெருமாள் இருக்க இந்த புறப்பாட்டில் பார்த்தோம்னா. அப்போ சௌசீல்யம், இந்த அளவு எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடிய மூலவர் கிடையாது, உற்சவர் தான் இப்படி கலந்து பழகுவார். அதனால அதையெல்லாம் நினைத்து நினைத்து எம்பெருமானுடைய சௌந்தரியம், எம்பெருமானுடைய சௌலபியம், எம்பெருமானுடைய சௌசீல்யம், எம்பெருமானுடைய வாத்சல்யம், ஏன்னா எல்லாருடைய தோஷத்தையும் பொறுத்து கொண்டு எம்பெருமான் இருக்கிறானே, இதையெல்லாம் நினைத்து ஔதாரியம், ஔதாரியம் முக்கியமானது. இப்படிப்பட்ட சேவையை நமக்கு கொடுக்கறான் இல்லையா, இந்த ஔதாரிய சௌசீல்யாதி குணங்களை எல்லாம் நினைத்து உலகம் மூன்று உடன்வி அப்ப எல்லா லோகத்துல எல்லாருமே, ஆழ்வார் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை பெருமானே, எல்லாரும் இதை பார்த்து ஆச்சரியப்படுறான். என்ன பக்தர்கள் ஆச்சரியப்படுறா, அபக்தர்கள் கூட ஆச்சரியப்படுறான். விசேஷஜர், விசேஷஜர் அல்லாதார் எல்லாரும் இல்லை, எல்லா பெருமானை பத்தி விசேஷம் தெரிஞ்சவா விசேஷம் தெரியாதவா எல்லாருமே இந்த வைபவத்தில் ஈடுபடுறாள். அப்படிப்பட்ட ஒரு வைபவம், உடன் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஏக கண்டராக வியப்ப ஆச்சரியப்படும்படியாக நீ நடக்கணும். நலிந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப, நீ நடந்து எழுதுகிற அழகை கண்ட ஹரிஷ பிரகர்ஷத்தானே நர்த்தனம் பண்ணி நாங்கள் கூத்தாடி நின்று ஆர்ப்ப. சப்தங்கள்லாம் போட்டு பகவான் நாமங்களை எல்லாம் சொல்லிட்டு, உறக்க சப்தங்களை எல்லாம் சொல்லிட்டு, நாங்கள் கூத்தாடி நின்று ஆர்ப்ப, நின்றுனா ஸ்திரமா இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் இப்படி சந்தோஷப்பட்ட அப்புறம் ஆச்சு ஆத்துக்கு போலாம்ங்கிறது இல்லாமல் அங்கேயே சந்தோஷத்துல நீ திரும்பி போற வரைக்கும் நாங்கள் ஆரவாரம் பண்ணி கொண்டு இருக்க நீ என்ன பண்ணணும் கேட்டா, நடந்து வரும்போது பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்பா. ஒரு நீர்முகில், அந்த நீர்முகில பவளம், அந்த நீர்முகிலும் பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல, பளிங்கன ஸ்படிகம் போல தெளிந்ததான ஒரு நீர்முகில் மேகம் ஒண்ணு, அதி நிர்மல ஜலத்தை பானம் பண்ணி அத்தாலே ஸ்வச்ச நீல வர்ணமான மேகத்தினுடைய பவளம் போலே சமுத்திர பான சமயத்திலே சமுத்திர ஜலை சக மேகாந்த பிரவிஷ்டமாயிருந்து மேகத்தின் பகிப்பிரதேசத்திலே படர்ந்ததொரு நவ வித்ருமம் போலே கனிவாய் சிவப்ப. ரொம்ப அழகான விஷயம். அதான் மேகம் என்ன பண்றதான், சமுத்திரத்திலே ஜலத்தை எடுக்க முடியும், ஜலத்தை எடுத்துதான் மேகம் வரும். அந்த மாதிரி ஒரு மேகம் சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை வேகமா அப்படி ஆழி உள் புகுந்து முகந்து கொடு அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை எடுக்கும்போது அது கூட சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பவளம் இருக்கும் இல்லையோ அதுவும் கூட வந்துட்டான். அப்போ அந்த சமுத்திர ஜலம் எல்லாம் மேகமாயிருக்கு, பவளம் மாத்திரம் மேகமாகுமாண்ணா, பவளம் மாத்திரம் வெளியில தனியா தெரியறலாம். அந்த மாதிரி எம்பெருமான் மேகவர்ணனா இருக்கச்சா அவனுடைய திருப்பவள செவ்வாய் அப்படிங்கிறது தனியா தெரியுது அப்படிங்கிற, அதி நிர்மல ஜலத்தை பானம் பண்ணி அத்தாலே ஸ்வச்ச நீல வர்ணமான மேகத்தினுடைய சமுத்திர பான சமயத்தில் சமுத்திர ஜலைசக மேக அந்த பிரவிஷ்டமாயிருந்து மேகத்தின் பகிப்பிரதேசத்திலே படர்ந்தது ஒரு நவ வித்ருமம் போலே சமுத்திரத்தின் எடுத்துட்டு அந்த பவளத்தை அப்படியே வெளியே காமிக்கிறதா அந்த மேகம். அப்படி எம்பெருமானுடைய திருமேனியே கார் மேகமாக இருக்கு, குளிர்ந்த மேகமாக இருக்கு. அதுல எம்பெருமானுடைய அந்த திருப்பவளம் செவ்வாய் அப்படிங்கிறது இருக்கான். பவளம் போல் கனிவாய் சிவப்பம், அதுவும் கனிவாய் அப்படின்னா பொதுவா கனிவாய்னா கனி போல இருக்கிற வாய்ன்னு அர்த்தம். ஆனா இங்க அர்த்தம் பண்ணல, கனிந்த வாய்ன்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க. கனிந்த வாய் ஸ்னித்த கோமலமான உன்னுடைய திவ்யாதரம், அது ஸ்னித்த அப்படின்னா கொஞ்சம் ஈரத்தோட இருக்கணும், கொஞ்சம் சிவப்பா இருக்கணும், கொஞ்சம் மிருதுவா இருக்கணும், அப்படிப்பட்ட உன்னுடைய சிவந்த வாய் அந்த சேவை வேணும். சிவப்ப சிவக்கும்படி எங்களுடைய சம்பிரமங்களைக் கண்டு ஸ்மயமான மாகையாலே மிகவும் ஆருண்யம் தோற்றும்படி அந்த திருப்பவள செவ்வாய் எங்களுக்கு ஏன் சேவை ஆகுறதா? வெறும் வரோ வாயை மூடிட்டு வந்தா கொஞ்சம் ஏதோ கடமையே நடந்து வரோ வாயை மூடிட்டு வரவா? ஆனா இந்த பக்தர்கள்லாம் ஆரவாரம் பண்றதையும் இவர்கள்லாம் கூத்தாடி நின்று ஆர்ப்பதையும் பார்த்த எம்பெருமானுக்கு அவனுக்கும் ஒரு சந்தோஷத்தினாலே அந்த சந்தோஷத்தினாலே லேசாக புன்முறுவல் செய்ய அப்போ அந்த சிவந்த வாயானது நமக்கு சேவை ஆகிறதா? அது எங்களுடைய சம்பிரமங்கள் நாங்கள் பதட்டம் எங்களுடைய ஆரவாரிப்பு இதெல்லாம் பார்த்து எம்பெருமான் வந்து ஸ்மயமான சிரிக்கிறானா? அப்போ இந்த வாய் சேவையா இருக்கான். மிகவும் ஆருண்யம் தோற்றும்படி இப்ப உள்ள இருக்கிற அந்த வாத்சல்யங்கள்லாம் தெரியும்படியாக ஸ்நேகங்கள்லாம் தெரியும்படியாக எம்பெருமான் சிரிக்கிறான், அதை புன்முறுவல் செய்கிறான் அப்படின்னு பிள்ளான் சொல்லும்போது நிறம் அழகியதான மேகத்திலே உண்டான பவளம் போலே அழகிய திருப்பவளத்தில் சிவப்போடே காணலாம்படி நீ வரவேணும் என்கிறார். அப்படிப்பட்ட சிவப்போடே நாங்கள் உன்னை சேவிக்க வேணும், அப்படியாக நீ வரவேணும் அப்படின்னாரு. இதுல லோகத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் அப்படின்னு கொள்ளியோ நலிந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா எம்பெருமான் இப்படி நடந்து வரானே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவனுடைய சௌந்தரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், அவனுடைய சௌசீல்யத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அப்ப அதை பார்த்து லோகத்துல எல்லாரும் ஒத்தொத்தரும் ஒரு குணத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு இல்லையா? அதுக்கு அழகா சொல்றார் இங்க பிள்ளாம ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். சோதிவாய் திறந்து தாமரை கண்களாலே நோக்கி திருவடிகளை என் தலையிலே வைத்தருளி பிராட்டியோடே கூட இழுந்தருளி ஆழ்வார் அபேட்சிதத்தை செய்தருளினான் என்று இந்த கல்யாண குணத்தை கண்டு லோகமெல்லாம் விஸ்மயப்பட. அதாவது இதுவரைக்கும் மூணு பாசுரத்துல என்னென்ன இருக்கோ எல்லாம் நடந்தா லோகத்துல எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாளாம். இது முதல் பாசுரத்திலே இங்க பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டுன்னு ஆரம்பிச்சாழ்வார் சோதிவாய்த்திருந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்னார். உடனே எம்பெருமான் தாமரை கண்களாலே ஆழ்வாரே கடாட்சம் பண்ணானாம். அதுக்கப்புறம் அடியோர்த்தருளி நீ ஒரு நாள் படிக்கலவாக நிமிர்ந்த என் பங்கைய பாதமே தலைக்கனியாய் அப்படின்னா உடனே எம்பெருமான் வந்து தன்னுடைய திருப்பாதத்தை ஆழ்வாருடைய தலையிலே வைத்து அனுகிரகம் பண்ணானாம். அடுத்து மூணாவது பாசுரத்திலே தடங்கொள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூலகும் தொழில் இருந்தருளாய் அப்படின்னு உடனே உடனே பெருமான் என்ன பண்றானா, தானே இந்த படுக்கையை விட்டு மெதுவாக இருந்தருளினானாம். அதுவும் பிராட்டியோடே கூட இருந்தருளினானாம். இப்படி ஆழ்வாருக்கு என்னென்ன கேட்கிறாரோ எல்லாத்தையும் அது செய்யறானா? இதை பார்த்து லோகத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுறா, என்னடா இவர் கேட்கிறார் அவனும் செஞ்சுட்டு இருக்கான், ஆழ்வார் கேட்டு இருக்கார் பெருமாளும் செஞ்சுட்டு இருக்கானே, நம்ம பெருமாள் இப்படி இவ்வளவு ஒரு வாத்சல்யமா, இவ்வளவு ஒரு சௌந்தரியமா, இவ்வளவு ஒரு சௌலபியமா இப்படி எல்லாம் செய்கிறாரேன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறானாம். உன் தாமரை கண்களால் சோதிவாய் திறந்து தாமரை கண்களாலே நோக்கி திருவடிகளை என் தலையிலே வைத்தருளி பிராட்டியோடே கூட இருந்தருளி ஆழ்வார் அபேட்சிதத்தை செய்தருளி நான் ஆழ்வார் என்னென்ன மனோசப்பட்டவர் ஆசைப்பட்டவர் அதையெல்லாம் செய்தருள்றானே இந்த பெருமான் அப்படின்னு இந்த கல்யாண குணத்தை கண்டு லோகமெல்லாம் விஸ்மயப்பட நாங்கள் கூத்தாடி நின்று ஆரவாரிப்ப நிறம் அழகியதான மேகத்திலே உண்டான பவளம் போலே அழகிய திருப்பவளத்தில் சிவப்போடே காணலாம்படி வரவேணும் என்கிறார். அழகா அடி என்று என்ன ஒரு விஷயம் கேட்டார், நான் சொல்றதை காட்டிலும் அந்த திருவாயூர் எப்படி சொல்ற படிச்சாதான் அழகா இருக்கு, நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சாட்சாத் சுவாமி சாதிக்கிற அழகு, முதல்ல ஆழ்வார் சாதிக்கிற அழகு, அப்புறம் திருவாரப்பாடியிலே இருக்கக்கூடிய அழகு, அப்புறம் சாட்சாத் சுவாமி சொல்லக்கூடிய அழகு, அதை படிச்சுட்டே இருந்தா போகும் போல இருக்கு. இதுல நம்ம சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, ஒண்ணு சொல்றது சொன்னா வராது அந்த பாவம், அவர்களுடைய பாவம் நமக்கு வராது. அப்படி எம்பெருமானே நீ உற்சவமூர்த்தி பெருமாள், சிவமூர்த்தியாக நீ எழுந்துடும் போது அந்த அனுபவம் எங்களுக்கு வேணும் என்கிறதை பிரார்த்திக்கிறார்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பவளம் போய் கண் பவளம் போல் கனிவாய் சிவப்பா நீ காண வந்து நின் பண்ணிலா முத்தம் தவழ்கருதின் உருவம் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய் பவளனன் படற்கு சங்குனை பொருணல் தன் திருப்புளிங்குடி கிடந்தாய் கவளமா களிற்றின் இடர்கட தடத்து காய்ச்சினப்பறவை ஊர்ந்தானே. எம்பெருமானே நீ நடந்தருள வேணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ நீ நடந்தருள வேணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்கு சொன்னதில்லை பெருமானே. என்னுடைய கண்களாலே நான் பார்க்கும்படியாக வந்தருள வேணும், மனசினாலே நான் பார்த்தா போறாது. ஆஹா, எம்பெருமான் ஆச்சரியமா நடக்கிறானே, எம்பெருமானுடைய நடை அழகை ராத்திரியில நான் எல்லாம் சேவிச்சேன், என் மனசார சேவிச்சு. சில சமயம் சொப்னத்துல பார்த்தா பெருமாள் நடந்துள்ள சேவை எல்லாம் வருது, சில சமயம் மனசுல உட்காந்துருந்தோன்னா அப்படி நடை சேவை எல்லாம் வருது, சில சமயம் யூடியூப்ல பார்த்தோம்னா நடை அழகை சேவிக்க முடியாது, அதெல்லாம் போறாது. எம்பெருமானே நேர பார்க்கணும். அன்னைக்கு கஜேந்திராழ்வானுக்காக பெரிய திருவடி மேலே எழுந்தருளி நீ வந்தினா போலே எனக்காக வரவேணும் நீ. அப்போ முறுவல் செய்து எனக்காக வரவேணும், நான் கண்ணால நேர சாட்சாத்தாக பார்க்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்திலே. சாட்சாத் சுவாமி சொல்றார், கீழ்பாட்டிலே நான் காணும்படி வரவேணும் என்றது ஆந்தர சக்ஷுர் மாத்திரத்தால் அன்றிக்கே ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்கு போலே பாக்கிய சக்ஷுஸாலே காணும்படி வரவேணும் என்றபடி. முன்னாடி உள்ளுக்குள்ள மனசால பார்க்க முடியாத இருந்தா போறாது, நான் தான் நடக்கிற மாதிரி ஒரு சேவை சாதிக்கிறேன் உனக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சேவை சாதிச்சா போறாது. எம்பெருமானே நான் வெளியினால நன்னா அப்படின்னு என்னுடைய கண்களாலே பார்க்கணும், ரெண்டு கண்ணு போறாது, ஆயிரம் கண்களை எடுத்து உன்னை சேவிக்க வேணும்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு இல்லையா. அனுதினம் அனிமேஷைர் லோச்சனையர் நிர்விசயம், அந்த மாதிரியாக என்னுடைய கண்களாலே நான் பார்த்து பார்த்து சந்தோஷப்படும் அப்படிங்கிறது வந்தீரே கஜேந்திராவனுக்கு வந்தீர் இல்லவா. கஜேந்திராவனுக்கு அங்கிருந்து சீதை முத்தத்துல இருந்துட்டே அங்கிருந்து முதலையுடைய கதையை முடிச்சுட்டு கஜேந்திராவனுக்கு அனுகிரகம் பண்ணீர் அப்படின்னா அதுவும் ஒரு அனுகிரகம் தான். பெருமாள் அனுகிரகத்தினால முதலே போயிட்டு கஜேந்திராவன் பிடிச்சார்னா அப்படி இல்லையே, பெரிய திருவடி மேலே எழுந்துருளி நேர வந்தீர் இல்லையா அப்படின்னு கவலமா கழிற்றின் இடர்கட தடத்து காய்ச்சின பறவை ஊர்ந்தானே அப்படின்னு காய்ச்சின பறவையின் கருத்மா கோபத்தோட இருக்கான் எப்பவுமே, ஏன்னா சத்துருகளை ஒழிப்பதற்காக அப்படி பறவையிலே ஊர்ந்து வந்த எம்பெருமானே. அப்ப எனக்காக அந்த புலிங்குடி கிடந்த எம்பெருமானே நீர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காண வந்து நின் பண்ணிலா முத்தம் தவழ்கதில் முறுவல் செய்து தவழ்கதில் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய். நீ அப்படியே வரணும், வந்து என்கிட்ட வரணும், நடந்து என்கிட்ட வரணும், அங்கே என்னை பார்த்து சிரிச்சு அப்படியே நிற்கணும். நீ காண வந்து நின் பன்னிராமுற்றம் தவழ்கதில் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய் அப்படிங்கிற என்ன சொல்றது, நடந்து வந்தா போறாது, என்கிட்ட வந்து எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படிங்கிறது, வந்து தயங்கி நிக்கணுமா, உன் கண்கள் தயங்கி நிக்கணும், நீ தயங்க அதாவது நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய் மதுரஸ்மித அவலோகனாதிகளோட கூட நின்றருள வேணும் அப்படின்னு சாட்சாத் சுவாமி சொல்லிக்கிறார். என்ன பார்த்து சிரிக்கணும், கண்ணால பார்க்கணும், என்கிட்ட வந்து கண்ணாலே பார்க்கணும், என்னை பார்த்து சிரிக்கணும், அப்படியே தயங்கி நிற்கணும், செட்டுன்னு போயிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சேவை. அதாவது சாட்சாத் சுவாமி சொல்றார், நாலடி நடந்து வந்தருளின நீ ஹர்ஷாதிசயத்தாலே நடக்கவும் மாட்டாதே ஸ்தப்தனாய் என் முன்னே நின்றருள வேணும் என்கிறார். உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அதனால ஸ்தப்தனா நிக்கணும், மேல நடக்க முடியாமல் என்னை பார்த்து சிரிச்சுட்டு நீ நிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். தவளம் போல் கனிவாய் சிவப்பா நீ காண வந்து நின் பன்னிலாமுத்தம் தவள் கதிர் முறுவல் செய்து. முதல்ல இந்த திவ்யதேசத்தை பார்ப்போம். பவள நண்படற்கு சங்குரை பொருணல் தன் திருப்புளிங்குடி கிடந்தாய், திருப்புளிங்குடியில பொருணல் அதாவது தாமிரபரணி நதி இருக்கு, அதுல நிறைய பவளங்கள், அதுல சங்குகள்லாம் இருக்கு. பவளம் பவளக்கொடின்னு, பவளக்கொடியிலிருந்து தான் பவளம் வரும். அந்த பவளக்கொடியோட கீழே சங்குகள்லாம் நிறைய இருக்கான், நிறைய பவளக்கொடிகள், அந்த பவளக்கொடிகள் கீழே சங்குகள், இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து இருக்கான் அந்த தாமரை, அந்த தாமிரபரணி நதியில. பவளநன் படர்க்கு, பவளம்ங்கிறது ஒரு படராக இருக்க, கொடியாக இருக்க, அதன் கீழே சங்கு, அந்த சங்கு உரை பொருணல், அந்த சங்குகள் இருக்கக்கூடிய, அதாவது நீ இருக்கிற ஊரில் சங்குகள் எல்லாம் பவளக்கொடிகளைச் சேர்ந்து சுகியா நிற்க, எம்பெருமானையும் நிற்கக்கூடிய திருக்குளிங்குடியில சங்குகள் இருக்கு, பவளக்கொடிகள் கீழே சங்குகள்லாம் சேர்ந்து இருக்கு, எல்லாம் ஆனந்தமா இருக்கு. நான் உன்னுடைய திவ்ய அதரவாயிர பிரபாலத்தை காணவும் பெறாதொழியலாமும், எனக்கும் ஒரு பவளம் வேணும், உன்னுடைய திருப்பவளம், அதை நான் சேவிக்கிறேன். தாமிரபரணியில இருக்கிற பவளம் இருக்கட்டும், உன்னுடைய திருமேனியில இருக்கக்கூடிய பவளம் இருக்கு இல்லையா, அதை நான் சேவிக்க வேணும் அப்படிங்கிற உள் அர்த்தம் கிடைக்கிறதா. அப்படிப்பட்ட திருப்புளிங்குடி கண்ட பெருமானே, கவளமா களிற்றின் இடர்கட தடத்து காய்ச்சின பறவை உண்டானே, கவளம் ஆகளிரு பெரிய யானை, கவளம்னா கவளம் சாப்பிட முடியும், யானை உருண்டு உருண்டே தான் சாப்பிடும், நம்மளை மாதிரி ஒவ்வொரு கையில மெதுவா எடுத்து சாப்பிடாது. அதனால ஒரு உருட்டை பெருசா ஒரு பால் மாதிரி ஒன்று உருட்டை அது வாய்க்குள்ள போட்டுருவான். அப்படி கவளமா களிர், அது அத்தனை சாமர்த்தியம், அத்தனை பலம் உள்ளதுன்னு அர்த்தம். அதனுடைய துக்கம் போகும்படியாக தடத்து, தடம்னா தடாகம், குளத்திலே காய்ச்சின போர்வை உருந்தானே, அந்த யானை அகப்பட்டு கிடைக்கிற அந்த தடாகத்திலேயே, அது இருக்கிற இடத்திலே தேடி கருடவாகனத்திலே வந்த பெருமானே, நீ ஆகாசத்துல இருந்தே யானைக்கு அனுகிரகங்கள்லாம் பண்ணாமல் எல்லாருக்கும் பெருமான அனுகிரகம் பண்ற, எல்லாருக்கும் முன்னாடி கருட வாரத்துல வந்திருந்தா அனுகிரகம் பண்ற, எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயத்த பிரார்த்திக்கிற, எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ற, எல்லாம் சீதைகுண்டத்துல இருந்துட்டு இல்ல அங்கங்க இருந்துட்டு அனுகிரகம் பண்ற, பத்தாயிரம் தவிர நேரம் வந்து கருட வாரத்துல வந்து அனுகிரகம் பண்ற, ஆனா யானைக்கு நீ வந்து அனுகிரகம் பண்ண இல்லையா, அதை ஆழ்வார் இப்போ ஞாபகம் கொடுத்தற, அதுக்காக காய்ச்சின பறவை இருந்தானே அப்படின்னு ரொம்ப கோபம் அப்படின்னு. சத்ரு விஷயத்துல காய் அப்படின்னா ஜொலிக்கிறேன்னு அர்த்தம், சிலம்னா கோபம், ஜொலிக்கிற கோபம், கருத்மானுக்கு எப்பவுமே கோபம் ரொம்ப அதிகம், அவர் வந்து சத்ருக்களை துவம்சம் பண்ணிடுவார். அதனால ஒரு சிறகை எடுத்து வீசினான போறோம், அதே பெரும் காற்றா வந்து எல்லாரும் கழுந்துருவார், அப்படிப்பட்ட வருவார். அதனால அவர் பார்வையை பார்த்தாலே யாராலும் சகிக்க முடியாது. அப்படிப்பட்ட கருத்மான் மேலே இருந்து காய்ச்சின பறவை ஊர்ந்தானே, மேல வந்த இந்த பறவை ஊர்ந்தான்னா நடத்தினான்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டான்னா, நம்மெல்லாம் வண்டி ஓட்டுற மாதிரி தான், அதாவது நம்ம தானே வண்டியை ஓட்டுறோம், வண்டி நம்மள ஓட்டாது, ஒரு விதத்தை பார்த்தா நாம சைக்கிள்லாம் நம்ம மிதிக்கிற மாதிரி, அந்த மாதிரி கருத்மான இவர் இழுத்துன்னு வந்தாரா பெருமாள். ஹுங்காரா ஸ்பாலனாங்கே பிரகிருதி விரவி தம் தாட்ச மத்தியக்ஷிபஸ்தம் பராசர பட்டது சொல்ற, அந்த கருத்மானை அப்படியே இழுத்துன்னு வேகமா வராராம் பெருமாள், வேகமா கருத்மானை இழுத்துண்டு அவன் மேல உட்காந்து அவனை வேகமா தட்டி விட்டு இன்னும் வேகமா பெருமாள் வந்து கருத்மான் இழுத்துன்னு வர்ற, கருத்மான் கீழே இருக்கார், கருத்மான் அவரை சுமந்துடுறார், பெருமாள் அவருக்கு மேல இருக்க இன்னும் ஸ்பீடா இருக்க, அதனால பெருமாளுடைய திருவடி நடுவில் மாட்டிருந்து கருத்மான் வேகமா வர்றார் போல இருக்கு. அந்த மாதிரி அவ்வளவு வேகமாக வந்த என் பெருமானையே, அவன் வேகம் போராது என்று தள்ளி நடத்தி கொண்டு வந்தவனே, கருத்மானுடைய வேகம் போராதுன்னு அவனையும் இழுத்துன்னு வந்தாரா, அவன்தான் காய்ச்சின பறவை இருந்தானே, அந்த கஜேந்திரனுக்காக எப்படியெல்லாம் நீ வந்து அனுகிரகம் பண்ணிருக்கிறாய், அதே போல எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. இப்ப எப்படின்னு கேட்டானா, பவளம் போல் கனிவாய் சிவப்பா நீ காண வந்து, உன்னுடைய பவளம் போலே சிவப்பாக இருக்கக்கூடிய கனிவாய், முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்னிக்தமான கோமலமான கனிவாய், ஈரமாக இருக்கக்கூடியது, மிருதுவாக இருக்கக்கூடியது, சிவப்பாக இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் வச்சுக்கணும், அது சிவப்பா, அது சிவக்கும்படியாக என்னை காணப்பெற்ற ஹர்ஷத்தாலே அதிக அருணமாம் படி அப்படின்னு பெருமாளுடைய அந்த திருப்பவளத்திலே சிவப்பு கூடி போயிட்டான். இப்போ சிவப்பு கூடி போறதுக்கு ஏதாவது அலங்காரம்லாம் எதுவும் பண்ணல, இவரை பார்த்ததுனாலேயே சிவப்பு கூடி போயிட்டான் அந்த சந்தோஷத்தினாலே. அப்புறம் நீ காண வந்து நின் பன்னிலாமுத்தம் தவழ்கதில் முறுவல் செய்து, பன்னிலான பல் நிலாமுத்தம் வச்சுக்கணும், எம்பெருமாண்டிய திருப்பவளத்துக்குள்ள எம்பெருமாண்டிய திருப்பல்கள் தந்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் நிலாமுத்தம் அப்படின்னா, நிலானா சந்திரனுடைய பிரகாசம் போலே, முத்தம்னா முத்துகள், சந்திரனுடைய பிரகாசம் போலே முத்துக்கள் பிரகாசிக்கும்படி தவ கதிர் உருவல் செய்து, அந்த முத்தத்தினுடைய கதிர் இருக்க பிரகாசம் அது தவழ் தவழும்படியாக முருவல் செய்து அப்படின்னு, சந்திரனுடைய பிரகாசம் போலே முத்தினுடைய பிரகாசம் அது, அந்த பிரகாசம் எம்பெருமானுடைய பல்லிலே தவழ்கிறதாம், நின் பல் நிலா முத்தம் தவழ் கதிர் உருவல் செய்து அப்படின்னு, தவழ்னு போறவர் தவழ் தவழ் அதாவது வேகமா போல, அது கிரணங்களானவை, கதிர்னா கிரணம் அர்த்தம், தவிழ் உள்ளடங்காமல் வெளியிலே தவிழும்படியாக மந்தஸ்மிதம் விவக்ஷிதமாகையாலே காந்தி பிரசனமும் மந்தம் நகைக்காக ஓடும்படி என்னாதே தவிழும்படி என்றது. தவிழ்தான் மெதுவா தவிழும் இல்லையா? அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருப்பல்லில் இருக்கக்கூடிய பிரகாசம் ஓடி போகலையா, அது மெதுவா தமிழ்ன்னு இருக்கான். அவ்வளோ அழகா மெதுவாக மெதுவாக வாய் திறக்கிறான் இல்லையா, மெதுவாக வாய் திறந்து மெதுவாக புன்முறுவல் செய்கிறபடினாலே அந்த மாதிரி அதனுடைய பிரகாசம் அப்படி மெதுவாக நமக்கு சேவை சாதிக்கிறதாம். அதனால அது தவழ் கதிர் முறுவல் அப்படின்னு சொல்ற. அந்தவன் திருக்கண் தாமரை தயங்க நின்றவளாய் அப்படி வந்து என் திருக்கண் தாமரை உன்னுடைய திருக்கண் ஆகிற தாமரை இருக்கே அது தயங்க, அது அப்படியே தயங்கி நிற்கணும். ஏன்னா தயங்க தரலோஜ்வலமாக நின்றருளாய் அப்படி பத்து வந்து மேகம் வந்து அப்படியே போயிடக்கூடாது. திருக்கண்ணால் பார்க்கமா பார்க்கலாமா வேண்டாமா பூர்ணமான கடாட்சமும் இல்லாமல் அப்படி தயங்க விட்டுட்டு போகவும் மனசில்லாமல் அப்படி மெதுவாக நிற்கணும் அப்படின்னு. நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய் அப்படின்னு அங்கே கொஞ்ச நாள் நிற்க வேணும், நின்று இந்த தாமரை கண்களவே கடாட்சம் பண்ண வேணும் அப்படின்னு அர்த்தம். அந்த கண்ணுக்கு என்னை விட்டு வேகமாக போக முடியாதபடி ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்கலாம். பிள்ளாண்டை சீசுத்தி பார்க்கலாம். வரும் இடத்தில் போன பாட்டில நீ வரவேணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, வரும்போது எப்படி வரவேணும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் இருக்கும். வரும் இடத்தில் ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்காக பெரிய திருவடி மேலே வந்தருளி நான் போலே கனிவாய் சிவப்ப நீ காண வந்து நின் பன்னிரா முத்தம் தவழ் கதிர் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்று அருளாய் என்கிறார். அப்படியே நீ நின்றருள வேணும், அப்படியே தயங்கணும். கண்ணுங்கிறது அசைஞ்சுட்டே இருக்கும், பொதுவா இந்த பக்கமும் அந்த பக்கம் இவர் பார்க்கமா அவரை பார்க்கமா அப்படி இப்படி அப்படி தானே போயிட்டு இருக்கும். அடுத்து அங்க போலாமா இந்த இடத்துல இருந்துட்டு இருப்பான், அடுத்து எந்த இடத்துக்கு போலாங்கிறது தான் பார்த்துட்டு இருப்பான். நிறைய பேர் வரும்போதே அடுத்து எந்த இடத்துக்கு போலாம் தான் பார்த்துட்டு இருக்கும். என்ன அவ்வளவு பிஸி, நான் எம்பெருமானே அந்த மாதிரி பிஸி எல்லாம் எனக்கு வேண்டாம், நீ தயங்க இந்த இடத்த விட்டு போறதுக்கு உனக்கு மனசு இருக்கக்கூடாது. அந்த உன் கண்ணுல அது தெரியணும், உன் கண்ணு தயங்கணும் இந்த இடத்த விட்டு போறதுக்கு, வேற இடத்தை பார்ப்பதற்கு உன் கண் தயங்க வேணும். அப்படி நீ தயங்க நின்றருளாய் நாளடி நடந்து வந்தருளின நீ ஹரிஷாதி செய்யத்தாலே நடக்கவும் மாட்டாதே ஸ்தப்தனாய் என் முன்னே நின்றருள வேணும். அப்படி மேல உன்னால் நடந்து போக முடியாது, உன் கால் இடம் கொடுக்காது, உன் கண் இடம் கொடுக்காது. அப்படி நீ ஒரு புன்முறுவல் செய்து நீ இங்கே வந்து நின்றருள வேணும் என்பதாக உற்சவத்தினோடுள்ளே பெருமாள் எழுந்தருளும் போது பெருமாளை சேவிக்கணும் நாம ஆசையா காத்திருக்கும் போது அதே சமயம் பெருமாளே முன்னாடி வந்து நாம இருக்கிற இடத்துக்கு வந்து அங்கே சேவை சாய்ச்சி அங்கேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம இதை எத்தனை பாக்கியமாக நம்ம நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு சேவையானது எனக்கு கிடைக்கும்படி நீ அனுகிரகம் செய்ய வேணும் அப்படிங்கிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்துலாம் கூட அழகா வரும். அந்த ருத்து மகாராஜனுக்கு கண்ணன் வந்து பகவான் கண்ணன் வந்து அனுகிரகம் பண்றான். ருத்து மகாராஜன் யாகங்கள்லாம் பண்ற அந்த யாகத்துக்கு கண்ணன் வந்திருக்கும் போது அப்ப கருட வாகனத்திலே மேலே எழுந்திரளி வந்து அந்த கருட வாகனத்தினுடைய தோல்ல கை போட்டுன்னு திரும்பி போகும்போது எம்பெருமானுக்கே விடை பெறுவதற்கு மனமில்லாமல் அந்த ருத்து மகாராஜனை பார்த்து கொண்டு நின்றார் அப்படின்லாம் வரும். சிவன் பாகத்தை ரொம்ப அழகான ஒரு காட்சி ஒன்று வரும், அப்படியே ஸ்லோகத்தோட சொல்றேன் அப்புறம். ஆஹா, அப்படிப்பட்ட சேவையானது எங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்ப நம்ம வந்து இது பார்க்கலாம், ஸ்லோகம் பார்க்கலாம். லக்ஷ்மி சம்பந்த பூம்னாம் இத தரணிதையா பத்ம நேத்திரத்தை யோகாது ஸ்தித்யாத்யை ஸ்வை சரித்ரைஹி ஸ்வஹிருத அபஹரணாத் ஸ்ரீ கஜேந்திராவனாச்ச தார்க்ஷ்யாம்சே சாதிருஹ்யாரி கண நிரசனாத் தேவ துஷ்பிராபதாஜீஹி துஷ்கர்மோன்மூலனாத்ஜீஹி சுச்சிர கிருதய மாதவச்சேத் அப்ரவீத். ரொம்ப நாளா எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கிறதான் இந்த திருவண்ணாமலை சாரம். சுச்சீர கிருத்ததேகா, முன்னாடியே அனுகிரகம் பண்ணிருக்கான், பண்டை நாளாலே அனுகிரகம் பண்ணிருக்கான். இப்ப கூட பாருங்க, திருப்புலி குளத்திலிருந்து வரமங்கை வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்தில் நின்றுலாம் அனுகிரகம் பண்ணிருக்கான். ரொம்ப நாளா நம்ம இப்ப வரைச்சே எம்பெருமான் வந்தான். எத்தனையோ காலம் காலமாக கங்கை நின்ற திருக்கோலத்திலே வீட்டில் இருந்த திருக்கோலத்தில சேர்ந்து சாய்ச்சின் இருக்கான். அந்த அனுகிரகமே தொடர்ந்து இன்னும் விசேஷமாக பண்ண வேணும் அப்படிங்கறத இங்க பிரார்த்திக்கிறது. அதனால சுச்சீர கிருத்ததேகா, ரொம்ப நாளாகவே பெருமாள் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறது இந்த திருவாயுமில்லை சொல்றார். அதுல இன்னைக்கு நாம பார்த்தது நாலாவது பாசுரத்துல ஸ்தித்யாதேஹி ஸ்வை சரித்ரைஹி, ஸ்திதி முதலான தன்னுடைய சரித்திரங்கள்னாலே ஸ்வஹிருத அபஹரணாது தன்னுடைய பக்தருடைய ஹிருதயத்தை அபகரணம் பண்ணவன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாலே அப்படிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று தெரிந்தையன் சிந்தை அகங்கரியாதே அப்படின்னு என்னை ஆழ்வானே அப்படின்னு, என்னை நம்மை ஆழ்வதற்காக, பக்தர்களை ஆழ்வதற்காக, பக்தருடைய ஹிருதயத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமாக நின்று இருந்து கிடந்து அப்படி பலவிதமாக எம்பெருமான் இந்த திவ்ய தேசங்களிலே வந்து சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறபடினாலே சுச்சீர கிருத்ததையா ரொம்ப நாளா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான். அப்படியும் பலவிதமா பண்ணிருக்கான். முதலே சொன்னேன் இல்லையா, எல்லாம் ஒரே மாதிரி எம்பெருமான் இருந்தான்னா நம்மளுடைய மனசுகளை அதெல்லாம் போறாரு. நம்ம மனசையும் வசீகரணம் பண்ணணும்னா பலவிதமா எம்பெருமான் சேவை சாதிக்கணும். ஸ்தித்யாத்யைஹி ஸ்வைஹி சரித்ரைஹி, அது மாத்திரம் இல்லாமல் நிற்கிறான், இருக்கிறான், நடக்கிறான, ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு சேவை அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் அந்த பிறந்த வாரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அது மாதிரியாக நின்ற திருக்கோலத்திலே ஈடுபடுபவர்கள், இருந்த திருக்கோலத்திலே, அது மாதிரி கிடந்த திருக்கோலத்திலே அங்கங்கே ஈடுபடுபவர்கள் அப்படின்லாம் உண்டு. அப்புறம் வந்து ஸ்ரீ கஜேந்திரா வனாச்சா, அடுத்த பாசத்திலே கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக அங்கே வந்த பெருமானே அப்படின்னு அர்த்தம். கஜேந்திரனுக்கு, கஜேந்திராழ்வானுக்கு பெருமான் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். அது பல இடங்கள்ல வந்திருக்கு, ஆனா அது ஒவ்வொரு இடத்துல வரச்சியும் அதுக்கு ஒவ்வொரு தாத்பரியம் அப்படிங்கிறது இருக்கும். கஜேந்திராவனம் அப்படின்னு சொல்லிச்சா. இப்ப இந்த இடத்துல என்ன கேட்டான்னா, கஜேந்திரனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணது எந்த விதத்துல அப்படின்னா, நேர பெருமாள் கஜேந்திரன் இருக்கிற இடத்துக்கே நேர சாட்சிய வாகனத்திலே எழுந்துருளி கஜேந்திராழ்வான் இருக்கிற இடத்துக்கே வந்திருக்கார் இல்லையா, அதனால கஜேந்திரா கஜேந்திரா அவனம் அப்படிங்கிறது இந்த இடத்துல விசேஷமாக நடக்கிறது. பெருமாள் சேவை சாதிச்சு அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறது. அதனால கஜேந்திரா அவனாச்ச அப்படின்னு முன்னாடி ஆழ்வார் வந்து பிறந்தவாருன்னு சொல்லும்போதும், நின்றவாரும் இருந்தவாரும் கிடந்தவாரும் நினைப்பதியன ஒன்றலா உருவாய் அருவாய் நின் மாயங்கள் நின்று நின்று நினைகின்றேன் உன்னை எங்கனம் நினைகிற்பன் பாவியர்க்கு ஒன்றன் குறையாய் உலகமுண்ட ஒன் சுடரே அப்படின்னு நின்றவாரும் இருந்தவாரும் கிடந்தவாரும் நினைப்பறியனன் ஒவ்வொரு அவதாரத்திலுமே, ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ஒன்னிலுமே நின்ற வைபவம் இருந்த வைபவம் கிடந்த வைபவம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல திவ்ய தேசத்திலே நின்ற வைபவம் இருந்த வைபவம் கிடந்த வைபவம் இருக்கு. இங்க பாருங்க ஆழ்வார்ப்ப மூணு திவ்ய தேசம் சொல்றாரு, இந்த மூணு பக்கத்திலேயே இருக்கு, குறைய நல்ல போய் சேவிச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி அந்த ஆழ்வார் சொன்னது மாதிரி உள்ள வைகுந்தத்தில் நின்று அப்படிங்கிற மாதிரி கூட இல்லை. அது அந்த ஆழ்வார் சொன்னது எப்படின்னு கேட்டான்னா, வேங்கடமும் விண்ணகரம் வெக்காவும்னு, அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு இடம். இங்கே பார்த்தானே இந்த நவதிருப்பி இதுக்குள்ளேயே மூணு ஊரை சொல்லியிருக்காருங்க. அந்த மாதிரியாக நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு தெரியுது. அதனாலே அந்த எப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டே இருக்கிறான், இன்னமும் பண்ணுவான் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்றார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.